శ్రీమాన్ వెంకటనాథ విహార్ పితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తా సదాహృది స్వామి దేశికనుడి తిరువడివారత్తి మనం వాక్కు செயல்களால் தண்டனிட்டு மிக பெரியதான ஒரு விஷயத்தை மிக மிக ரகசியமாக காப்பாற்றப்பட்ட ஒரு விஷயத்தை பிரகாசப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறேன். ஒரு சமயம் பாம்பேயில உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். என்ன தலைப்புன்னு கேட்டான். சோத்ர ரத்னம் 10 நாளைக்கு சொல்ல போறேன்னு. ஒரு சுவாமி ஐயோன்னார். என்ன சுவாமி சாய்க்கிறதே அப்படின்னா, யாரும் சோத்திரத்திலும் உபன்யாசம் பண்றது இல்லையே, ஆள வந்தார் படின்ட்டு அது யாரும் சொல்றதில்லை அப்படின்னார். நான் சொன்னேன், பைத்தியகார்த்தனமா இதை சொல்லிட்டு இருக்கா, பாப்ப முயற்சி பண்ணிதான் பாப்பமே அப்படின்ட்டு 10 நாட்கள் சோத்திர ரத்னம் உபன்யாசம் பண்ணேன். அதுக்கு முன்ன யாரும் பண்ணதில்லை. உபன்யாசம் பண்ண விற்பாடு ஒரு சுவாமி சோத்திரத்துக்கு வியாக்கியானம் இருக்காரு, அதான் வேடிக்கை. சோத்திரத்தில் இருக்கிற ஸ்லோகங்களுக்கு மணியின் ஒளிகள் அப்படின்னு தமிழ் மொழிபெயர்ப்பு அடையந்தான். பாஷ்யகாரருடைய திருவுள்ளமே ரகசியமான சில விஷயங்களை தகுதியுள்ள பாத்திரம் கிடைக்கும் பொழுது சரியாக சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த மந்திரங்களே இல்லாமல் போய்விடும். அதனாலே சுவாமி தேசிகன் கருட தண்டகம், கருட பஞ்சாசத்து இவைகளெல்லாம் பண்ணுவதற்கு காரணம் கருட மந்திரத்தை கர்வாச்சாரியார் சுவாமி அனுகிரகித்ததுதான். அந்த கருட மந்திரத்தை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். மிக துணிச்சலான ஒரு கல்வி ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினாலேயும் எல்லா ஆச்சாரர்களுடைய கருணையினாலேயும் சர்வேஸ்வரனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினாலேயும் இந்த கருட மந்திரம் இருக்கிறதே, காருட பிரம்ம வித்யை அப்படின்னு பேர். இது எல்லோருக்கும் எல்லா நன்மைகளையும் தர வேண்டும் என்ற அறிமுக உரையோடு இந்த மந்திரத்தை துணிந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓம் காருட பிரம்ம வித்யா பிரதக்ஷாமி. பிரம்ம வித்தியிலே கருடனை பற்றின இந்த பிரம்ம வித்யை இருக்கிறதே, அதை பிரதக்ஷாமி நன்றாக சொல்லப் போகிறேன். அப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கார் அர்த்தம், வீராவரம் தான் சொல்றாருன்னு அர்த்தம் இல்லை இல்லையா. பிரதக்ஷாமி யாருன்னு சொன்னா, யாம் பிரம்மா வித்யாம் நாரதாய ப்ரோவோச்சா. இந்த காருட வித்யை என்ற வித்யை இருக்கிற மந்திரம் இருக்காத, பிரம்மா இருக்காரு அவர் நாரதருக்கு உபதேசம் பண்ணார். நாரதா பிரகத்தே நாயாம். நாரதர் என்ன பண்ணார், பிரகத்சேனர் அப்படிங்கிறவருக்கு உபதேசம் பண்ணார். பிரகத்சேனர் அவர் என்ன பண்ணார், பிரகத்சேன இந்திராயா. பிரகத்சேனர் இந்திரனுக்கு உபதேசம் பண்ணார். இந்திரோ பரத்வாஜாயா. இந்திரன் பரத்வாஜருக்கு உபன்யாசம் பண்ணார். பரத்வாஜோ தேவ ஜீவத்காமேபிய சிஷ்யேபியா. பரத்வாஜர் என்ன பண்ணார், ஜீவதசையோடு வாழ வேண்டும் என்ற அபிப்பிராயமுடைய சிஷியர்களுக்கு சொன்னார். இப்ப பரத்வாஜ கோத்திரத்திலே வந்த வீராபுரம் இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பரத்வாஜர் தான் காரணமே தவிர வீராபுரமும் காரணம் இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும். உலகத்துல எந்த மூலையில் யார் இருந்தாலும் மனுஷன் பேர்ல ஒருத்தர் இருந்தா அவன் சௌக்கியமா இருக்கணும். விஷம் பிரம்மாத்தி வித்தம். விஷம் விஷம்னு சொல்லுமே என்ன தெரியுமா, பிரம்மத்தை தவிர மீது எல்லாம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஏதோ ஒரு நிலையில் ஏதோ ஒரு இடத்தில் தொல்லையை கொடுப்பவைகள் தான். ஒரு சமயம் நமக்கு இது ஹிதமா இருக்கு, மற்றொரு சமயம் அதை நம்ம ஒவ்வாமைங்கிறோம். ஆகவே விஷம்ன்றது இன்னொரு பாம்புக்கு இருக்குது, தேலுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சில பேருக்கு உடம்பு பூரா விஷம், தன்னில் விஷம், சுவாமி ஏற இறங்க பார்த்துட்டாலும் போறோம், நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான். சில பேருக்கு வாயில விஷம், எல்லாத்தான் சொல்றதுன்னு தெரியறதில்லை, யாருக்கிட்டதான் சொல்றதுன்னு தெரியறதில்லை. இப்படி கண்ணால், வார்த்தையால், கைகளால், கால்களால், அப்பாப்பா எத்தனை தொல்லைகள். விஷம் என்று சொன்னால் பிரம்மத்தை நாம் அனுபவிக்க விடாமல் தடுக்கின்ற எல்லாமே விஷம்தான். இதுதான் மந்திரத்தின் அடிப்படையே. அவை இவைகளினாலே ஆத்மாவுக்கு ஹானி ஏற்படாமல் இருக்க வேண்டும். சரீரத்தை பத்தி சொல்லல, சரீரத்தை பத்தி சரீரம்ன்றதுக்கே என்ன அர்த்தம் தெரியுமா, சீரிய தேய்ச்சி சரீரா தேயக்கூடியதுன்னு அர்த்தம். சரீரம்ன்ற வார்த்தையை ஒழுங்கா புரிஞ்சின்றவன் தமிழன் தான். நம்ம மெய்யின்னு எழுதினான். என்னடா மெய்யின் காரணம் கேட்டேன், இந்த சரீரமானது நாளுக்கு நாள் தேயக்கூடியது என்ற உண்மையை அது சொல்லிக் கொண்டிருக்கிறது. நம்ம ஞாபகப்படுத்துறதுப்பா குழந்தை ஞாபகம் வச்சுக்கடா, 60ல இருந்த மாதிரி 80ல இருக்க மாட்டேன், நான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுட்டே வரேன் என்ற தி ஃபண்டமெண்டல் ட்ரூத் இருக்கு இல்லையா, அதை சொல்றது இந்த சரீரம். அதனாலதான் அதுக்கு மெய்ன்னு பேர். விஷம் பிரம்ம அதிருக்தம் சாத்து, பிரம்மத்திலிருந்து ஆத்மாவை எவை எல்லாம் பிரிக்கின்றனவோ அவைகள் எல்லாம் ஒவ்வாமை. விஷம்னா ஒவ்வாமைன்னு எடுத்துக்கணும். அமிர்தம் பிரம்ம மாத்திரகம், உலகத்தில் அழிவில்லாத ஒன்று உண்டு சொன்னா பிரம்மம் மட்டும்தான். ஆத்மா அழிவில்லாதது, பிரம்மம் அழிவில்லாதது, அழிவில்லாத ஒன்று, அழிவில்லாத ஒன்றோடுதான் இணைய வேண்டுமே தவிர அழியக்கூடிய பிரகதியிலே இருக்கின்ற அனைத்தோடும் அது சேரக்கூடாது. பிரம்மாத்தியம் பிரம்மாவிட்டு மீது எல்லாம் என்ன பண்ணும் கேட்டா, சிறுத்து இருக்கு இல்லையா மனசு, அதை பாதிக்கிறது. அதனால அது மாத்திர அந்த விஷத்தை போக்குறதுக்கு தான் இந்த கருட மந்திரம். பகவானை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கின்ற ஒவ்வாத வஸ்துக்களை எல்லாம் விஷம்னா ஒவ்வாதவைன்னு எடுத்துக்கணும். விஷம்னா பர்பாடமா விஷம்னு எடுத்துக்கூடாது, ஒவ்வாமை. இந்த மந்திரத்தை நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்ன இந்த ரிஷி யாரு, என்ன சந்தஸ், இவையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சமயம் ஒரு சுவாமி வந்தார், எல்லாம் உபன்யாசம் பண்றது தேவர் அத்தியனம் பண்றான்னு கேட்டார். ஓம் பூ புவசுவான் அத்தியனம் பண்றதுன்னு கேட்டா, ஓம் பூ புவசுவா சொல்றது எனக்கு புரியலையே அப்படின்னா, ஓம் பூஹு புவஹா சுவஹா ஒழுங்கா ஒருத்தன் தெரிஞ்சுட்டா அவங்க வேத சாஸ்திரம் தெரியும் அர்த்தமா, நான் சொல்லல. இதுக்கு என்ன பிரமாணம் கேட்டார் சுவாமி, வேதம் இருக்க அந்த பிரம்மா கடைஞர், அந்த வேதத்திலேருந்து முதல்ல அகாரம் வந்தது, அதுக்கப்புறம் உகாரம் வந்தது, அப்புறம் மகாரம் வந்தது, ஓம் என்பது இருக்க அது ருக்வேத யஜுர்வேத சாமவேத சப்தங்களின் சிறந்த கருத்து. அதனால ஓம் தார் ருக்வேதத்தை கடைஞ்சார் அகாரம், யஜுர்வேதத்தை கடைஞ்சார் உகாரம், சமவேதத்தை கடைஞ்சார் மகாரம், அகார உகாரம் அகாரங்களை சேர்க்கின்ற ஓம்ன்ற ஒருத்தன் சொன்னான்னா மூன்று வேதங்களின் சாரத்தை புரிந்து கொண்டான் என்று அர்த்தம். இந்த பூஹு புவஹா சுவஹா இருக்குள்ளையோ, ருக்வேதத்தை கடைஞ்சார் மறுபடியும் அதுலேருந்து பூன்னு ஒரு சப்தம் வந்தது, அது ருக்வேத சாரம். மறுபடியும் கிடைச்சா கோவாகா அப்படின்னு வந்தது, அது யஜுர்வேத சாரம். மறுபடியும் கிடைச்சா சுபஹா சாமவேத சாரம். இப்ப ஓம் பூர் பூவஸ்வரான் சொல்லி புரோக்ஷணம் பண்ணா அது புனிதமாகிறது அப்படின்னு வாத்தியார் சொல்றார். நாம புரோக்ஷிக்கிறோம், ஏன் ஓம் பூர் பூவஸ்வரா சொன்னா புனித மாறுது அப்படிங்கறது நாமும் கேட்கல வாத்தியாரும் சொல்லல. எதுக்காக சொல்றேன், எந்த ஒரு மந்திரத்துக்கும் ஒரு முறை உண்டு. அஸ்யாஹம் ஸ்ரீ மகாகருட பிரம்ம வித்யாயாம், சொல்ல போற மகாகருட வித்யின்னு இருக்கு, அதுக்கு ரிஷியா தெரியுமா? பிரம்மா ரிஷி, பிரம்மா தான் ரிஷி. இது என்ன சந்தஸ் சொல்ல வர மந்திரம் கிட்ட, காயத்ரி சந்தா. காயத்ரின்னு சொன்னா உடனே பெண்பாள், காயத்ரிங்கிற வார்த்தை ஸ்ரீலிங்கம். சம்ஸ்கிருதத்துல புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் அபசிங்கலிங்கம் உண்டு. அதுல காயத்ரின்ற சப்தம் இருக்கு இல்லையா, தட்சம், அது ஃபெமினின் ஜெண்டர். அதனால எல்லாரும் பெண் சொல்லிட்டா. ஆனா காயத்ரி என்னத்தான் தெரியுமோ, காயந்தம் திராயத்து, எவன் இந்த மந்திரத்தை சொல்லுகிறானோ அவனை அந்த மந்திரம் காப்பாற்றுகிறது, அதான் அர்த்தம் அதுக்கு வர்பேட்டம். அது சந்தஸ் அப்படின்னு காயத்ரி சந்தா. ஸ்ரீ மகவான் மகாகருடோ தேவதா, இதுக்கு தேவதை யாருன்னு கேட்டால் கருத்மான் தான். ஸ்ரீ மகாகருட பிரீத்தி அர்த்தம், எதுக்கு இந்த மந்திரம்னு கேட்டா கருத்மான் மகிழ வேண்டும் என்பதற்காக. அது மாத்திரமல்ல, மம சகல விஷ விநாசராப்தே, என்னுடைய எல்லா விதமான ஒவ்வாமைகளும் நீங்க வேண்டும், இவைகளிலிருந்து நான் விடுபட வேண்டும். அதற்காக ஜபே வினி யோகா, இந்த கருட ஜபம் என்று இருக்கு, இந்த கருட மந்திரம் இருக்கிறது, அதை நான் இப்பொழுது அனுசந்தானம் பண்ண போகிறேன். ஓம் நமோ பகவதே அங்குஷ்டாபியாம் நமஹ, இமா கருடாய தர்ஜனேபியாம் ஸ்வாஹா, பக்ஷேந்திராய மத்யமாபியாம் வசத்து, ஸ்ரீ விஷ்ணு வல்லவாய அனாமிகாபியாகும், திரைலோக்ய பரிபூஜிதாய கனிஷ்டிகாபியாம் வசத்து, உக்ர பயங்கர காலானல ரூபாய கரதர கரபிருஷ்டாபியாம் ஃபட்டு ஏவம் ஹிருதயாரிஞ்ஞாபகம். எந்த மந்திரத்தை தெரிவித்தாலும் அங்கன்யாசம்னு ஒன்று உண்டு. இந்த அங்கன்யாசத்துக்குலாம் அர்த்தம் சொல்ல முடியாது, அதில் இன்னொரு சமயம் இருந்தா பார்ப்போம். இப்படி நாம் அந்த மந்திரத்தை சொல்லுவதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நமது சரீரத்திலே மேல் பாகத்திலே இருக்கின்றவைகளிலே அவாகனம் செய்ய வேண்டிய நிலை. உங்க பெரியவெல்லாம் நல்ல வாசவா சரீரத்தை அவ ரெண்டா பிரிச்சா, உத்தர பாகம்னு மேல இருக்கிறது, இன்னொன்னு நீச்ச பாகம். இந்த உத்தர பாகம் இருக்கு இல்லையா, அங்கதான் அங்கன்யாசம். இடுப்புக்கு கீழே கையே போகாது, மகான்லாம் பார்த்தா கையே இப்ப கையை வச்சுருப்பா, அது வயிற்றுக்கு மேலதான் இருக்கும். என்ன பெரிய ஆச்சாரம், எவ்வளவு பெரிய ஒழுக்கம். அதனால அங்கன்யாசம் இல்லை, ஒவ்வொரு அங்கத்திலேயும் பகவானை ஆராதனம் பண்றது. ஊர்த புன்றம்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், ஊர்த புன்றம் எழுதிட்டு ஆண்டவன் ஸ்ரீமஸ்வரன் சுவாமி கேட்டா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா எழுதியிருக்கிறேன். நான் நடக்குமா நடக்காதா எனக்கு தெரியாது. இதுதான் கிரமம், இதுதான் முறை, இப்படித்தான் பண்ணிருக்கா பெரியவா. ஷட்கோணத்துல ஒரு முத்திரையை போட்டு அதுல 12 கோணம் வரும், 12 மூலையில 12 பெருமாள் ஆவாகனம் பண்ணி அங்கே பாத்திய ஆச்சம் பண்ணி அதெல்லாம் பண்ணி ஆதாரம் பண்ணிட்டு அப்புறம் அந்த 12 மூலையில இருந்து மண்ணை எடுத்து அந்த மண்ணை எடுத்து குறைச்சு அதனால அது திருமண்ணாச்சு. அதுக்கு முன்ன மண், அதுக்கப்புறம் மந்திரபூர்வங்களா திருமண்ணாச்சு. அத குறைக்க தேவை மந்திரம் சொல்லி ஊர்த பண்றோம்னா அப்போச்சே போயிட்டு உடனே ஊர்த பண்றோம். அதெல்லாம் மிகப்பெரிய சமாச்சாரம், எல்லாத்தையும் எழுதிட்டேன். மந்திரங்கள்லாம் இருக்கு, அங்கன்யாசம் நிறைய நியாசம். எதுக்காக சொல்றேன்னா, யாரும் பண்ணாத ஒரு காரியத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கருட மந்திரத்தை உலகம் எல்லாம் பிரகாசப்படுத்தணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்க காரியம். எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். எல்லாரும் பகவான தவிர வேற எதையுமே அதிகமா சிந்திக்க கூடாது. பகவான் ஒருத்தன் தான் நிலையானவன், ஆத்மா நிலையானவன். நிலையான வஸ்துக்களை தான் தியாயம் தியானம் பண்ணணும். கேவல இந்த லௌகிய விஷயம்தான் வந்து போகும். அதனாலே வேற முக்கியத்துவம் கொடுக்காம பகவானோட ஒரு சில மணித்துளிகளாவது இருக்க வேண்டும் என்பதற்காக தான் மந்திரங்கள் இப்படி அவாகனம் மனம் பூர்புவஸ்வரோமி திக்மந்திரம். இந்த பூர்புவஸ்வரன் சொன்ன பார்க்கா இதே சுற்றி நாம எங்க உட்கார்ந்து ஜபம் பண்றோமோ அந்த இடத்துல இருக்கிற விஷ காற்றுகள் விஷ பேச்சுக்கள் இதெல்லாம் காதலையே விடக்கூடாது. அதனாலதான் காயத்ரி பண்றதுக்கு முன்ன கையில தீர்த்த வச்சு புரோக்ஷிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்தது இல்லையா. சுபகா ரொம்ப பெரிய மந்திரங்கள் இதெல்லாம் வாத்தியார் சொல்றதை பண்ணிட்டு இருக்கோம். இதனுடைய டெப்த் இருக்கு இல்லையா, ப்ராப்பர்லி எம்பெருமானுடைய அனுகிரகம் இதெல்லாம் உள்ள பூந்து பூந்து பூந்து பார்த்ததுலாம் எவ்வளவு பெரிய விஷயங்களை கருத சாதாரணமா பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணுமில்ல ஆச்சமணம் சொல்றோம். ஆச்சமணம்னா என்னன்னு எத்தனை கேட்டோம் தானே. உள்ளங்கையில உளுந்து அமருகின்ற அளவுக்கு தான் தீர்த்தம் இருக்கணும். அந்த தீர்த்தத்தை உதட்டு கிட்ட கொண்டு போய் கூடாது, எத்தனை படக்கூடாது. மூச்சை இழுத்து அந்த தீர்த்தத்தை உள்ள வாங்கிக்கணும். உதட்டுல பார்த்தா அது எச்சில் ஆயிடும். ஆச்சமணம்ன்றது ஒரு சாதாரண காரியம் இல்லை. பிராணாயம்ன்றது சாதாரண காரியம் இல்லை. பிராணாயமம் பண்ணா அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னுட்டா என்ன பிராணாயமம் பண்ணார். பிராணயாமம்னா ஆத்மாவுக்கு காரணமா இருக்கின்ற பிராணவாயுக்கு அது செல்லுகின்ற பாதை. அப்ப என்ன பண்ணணும், எப்படி நாசியை பிடிக்கணுமோ அப்படி பிடிச்சி உள்ள இழுத்து இந்த ஓம் பூக ஓம் பூகா ஓம் சுகா ஓம் பூக சொல்லி புரிஞ்சுக்க முடிஞ்சதே தவிர சாதாரணமா புரிஞ்சுக்க முடியாது. கையை போச்சு ஓம் பூர்புவஸ்வரோ எவ்வளவு பெரிய மந்திரங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பூர்புவஸ்வரோம் ஒன்பது ஸ்லோகம் கருத்மான பத்தி ஸ்வஸ்தி கோ தட்சிணம் பாதம் பாம பாதம் துஞ்சிதம் பிராஞ்சலே ததோ யுக்மம் கருடம் ஹரிவல்லபம். கருத்மான் நாம சேவிச்சிருக்கோம், சேவிச்சா தெரியும். வாகனம் கருட வாகனத்தில் பெருமாள் இருந்தார். அஹா ஆச்சரியம் ஆச்சரியம் அஹோ ஆச்சரியம் கேட்டேன். காஞ்சிபுரத்துல ஆத்துல தீர்த்தம் வாரத்துக்கு கிளம்பிட்டுருக்கேன். ஒரு குரூப் வந்து சுவாமி வீராபுரம் சுவாமி தேவதான ஆமா தீர்த்தா மாட்டு வர புத்தகம் இருக்கு பார்த்துட்டு வந்தேன். சொன்னவனே நான் எங்கெல்லாம் வந்திருக்கீங்களே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னு கேளுங்க சுவாமின்னார். பெருமாள் வாகனத்துல எழுந்திருந்த உடனே ஒரு குலுக்கு குடுக்கறா இல்லையா, இது எதுக்கு தெரியுமா அப்படின்னு அடியன் கேட்டேன். வந்திருந்த சுவாமிகள்லாம் இல்ல இல்ல என்ன பண்றவா ஸ்ரீபாதம் வங்கிகள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மேல என்ன பண்றா அதுதான் குலுங்கிற மாதிரி நமக்கு தெரியுது அப்படின்னாரு. இது லௌகிக அப்ரோச். நான் சொன்னேன் இல்ல இல்ல இது உள்ள ஒரு ரகசியம் இருக்கு. இந்த கருடம் நேற்றைய வகையில் வாகன கொட்டகையில ஜடப்பொருளா இருந்தது. அந்த வாகன கொட்டகையிலிருந்து வெளியில கொண்டு வந்து இன்னைக்கு பெருமாள் எழுந்துள்ள போறாங்கிறதுக்காக சுத்தி புண்ணியவாசனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து கருட வாகனத்தில் தெளித்த உடனே அந்த கருடருக்கு உயிர்ப்பு வந்து விடுகிறது. படம் ஒரு சுழுத்து சிலுக்கிறான். நேற்றைய வரையில் கட்டையா இருந்தனா இந்த எம்பெருமான் எழுந்துள்ள போகின்ற ஒரு ஜீவனுள்ள வஸ்துவாக மாறப்போகிறேன் என்ற எண்ணம் அந்த உடனே உடம்பிலே ஏற்பட்ட பூரிப்பு, அந்த பூரிப்பினாலே ஒரு குழுக்கள், அந்த குழுக்களினாலே ஏற்பட்ட குழுக்கள் அவெல்லாம் குலுங்கி போயிட்டான். சுவாமி இவ்வளவு நம்ம ஏதோ பெருவாங்க அழகா இருக்கு அழகா இருக்குன்னு அனுபவம் இருக்க டிஃபரன்ஸ் மத்த உடம்பு நறுக்கு பெரிய வித்தியாசம் உண்டு அந்த அனுபவம். அதனால எப்படியோ கண்டுதாங்க, ஒரு காலை ஊடி ஒரு கால இடது காலது வச்சுட்டு கையை கூப்பிட்டு இருக்கிற கருத்மான். கருத்மானுடைய உடம்பு பூரா நாகங்கள் தான், ரேஷ நாகங்கள் எத்தனை உள்ளோ அத்தனையும் அங்கே தஞ்சம். அனந்தன் ஆனந்தம் வாம கட்டகாந்த வாசுகி இடது பக்கத்துல அங்கின்னு சொல்ல முடியாது வங்கி, அப்படி இருக்கிறவன் அனந்தன் அப்படிங்கிற நாகம். யஜ்ஞோபதீதம்னு சொல்ல முடியும், சூத்திரம்னா கயிறு பூநூல் அப்படின்னு சொல்ற பூணுகின்ற நூல், அதனால பூநூல். யஜ்ஞ சூத்திரம் எதுன்னா வாசுகின்ற பாம்பு இருக்கு இல்லையா, இந்த வாசுகி என்ற பாம்பு யஜ்ஞோபதீதம். தக்ஷகா கட்டி சூத்திரம் தோ, தக்ஷகன்னு ஒரு பாம்பு. அவன் யாருன்னு கேட்டா இடுப்புல இருக்கிற அரஞ்ஞான் கயிறு, அரஞ்ஞான் கயிறு நல்ல தமிழ். ஹாரஹா கார்கோட உச்சதே, கருத்மானுக்கு ஹாரமா இருக்கிறது யாருன்னு கேட்டா கார்கோட்டகன், மிக பெரிய விஷப்பாம்புகள் எல்லாம் அணிஞ்சுட்டு இருக்கான். காரணம் என்ன, இப்படிப்பட்ட விஷப்பாம்புகளினாலே என்னை சேவிக்கின்றவர்களுக்கு ஒரு தொல்லையும் வரக்கூடாது, எல்லாம் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஒரு வேடிக்கையான செய்தி, ஒரு ஆன்மீகவாதியும் ஒரு அறிவியல் மேதையும் சந்தித்தார்கள். அறிவியல் மேதை என்ன பண்றா, ஒரு புதிய இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சான், அதுக்கு பிரெயின் அப்படின்னு பேர் வச்சான். அதுல மொத்தம் 24 சர்க்கியூட், ஒரு சர்க்கியூட்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சேர்ந்து இருக்கிறது ஒரு சர்க்கியூட் பேரு. அந்த 24 சர்க்கியூட் இருக்கே, அது நீங்க உலகத்துல எந்த கேள்வி கேட்கிறாலும் அத்தனை கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சர்க்கியூட் ஒவ்வொன்றுக்கு பதில் சொல்லும். அறிவியல் மேலே ஆன்மீகவாதியை கூப்பிட்டு இதை பாரு, நான் ஒரு பண்ற மிஷின் பிரெயின் பேரு, இதுக்கு இத்தனை சர்க்கியூட் இருக்கு, எல்லா சர்க்கியூட்டையும் ஒரே சமயத்துல யூட்டிலைஸ் பண்றதுங்கிறது நாட் அட் ஆல் பாசிபிள். என்ன ஆயவன் ஏது, ஒரே ஒரு சர்க்கியூட் நீ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லும்னா, அப்படியே அப்படிப்பட்ட மிஷின் அது அப்படின்னா அது ஏசி ரூம்ல வச்சிருக்கேன்னா, எல்லா அந்த ரூம்ல போனா கதை சாத்தியம் தான். ஒரு கேள்வி கேட்கப்பற உன்னுடைய பிரெயின் பதில் சொல்லுமா அப்படின்னு கேட்கலாம் ஆன்மீகவாதி. எதை வேணா கேளுடா அப்படிங்கிறான் அவன். ஆன்மீகவாதி சொல்றான், நான் இப்பொழுது ஒரு புதிரை போட போகிறேன், அதை மெய் என்று நிரூபிக்க வேண்டும். இந்த எந்திரம் நிரூபிக்குமா சொல்லுண்ணா, குதிரைக்கு கொம்பில்லை, இதை இந்த மந்திரம் இந்த எந்திரம் நிரூபிக்குமா? ஒண்ணு புரியல உனக்கு, என்னத்தையும் பதில் சொல்லுன்னு சொன்னேன், நான் குதிரைக்கு கொம்பு இல்லை என்று சொன்னேன், லாஜிக் எல்லாம் இதை ப்ரூவ் பண்ண முடியுமா? வெதர் தி மிஷின் கேன் ஆன்சர் திஸ் க்வெஸ்சன், இதுக்கு பசில்னு பேரு. அப்படின்னா அவன் ஒரு சர்க்கியூட் ரெண்டு சர்க்கியூட் மூணு சர்க்கியூட் எல்லாத்தையும் ஆன் பண்ணா, 24 சர்க்கியூட் ஆன் பண்ணாலும் தே குட் நாட் கெட் தி ஆன்சர். அதான் சொன்னா அறிவியல் மேதைகளே, எம்பெருமா நமக்கு அளித்திருக்கின்ற பிரெயின் இருக்க, இதை விட சர்க்கியூட் நிறைஞ்ச ஒரு பிரெயின் கிடையவே கிடையாது. தேர் ஆர் சோ மெனி சர்க்கியூட்ஸ், ரொம்ப இன்டெலக்சுவல் பீப்புளே ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்றா. 14% யூஸ் பண்ணா கன்சிடரபிளி இஸ் அன் இன்டெலக்சுவல் மேன் ஆஃப் தி வேர்ல்ட். 14%க்கு மேல போச்சுன்னா செதறி போயிடும். 14% யூட்டிலைஸ் பண்ண முடியாத நாம 10% பிரெயின் யூஸ் பண்றோம். வாட் ஏ பிட்டி இட் இஸ். அதனால இந்த மந்திரம் நம்ம பிரெயின் இருக்க எவ்வளவு பெருசு, விஷங்களை எல்லாம் தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வாமை அனைத்தையும் அடக்கி வைக்கும் ஆற்றல் கருத்மாரத்திலே உண்டு. பத்மோ தட்சிண கர்ணேதோ மகா பத்ம சுவாமகே, இதெல்லாம் பாம்புடைய பேரு, தாமரைக்கு பேரு, இது ஒப்பிட்டு பேசினா நிறைய ஆகும். சங்கா சிரப்பிரதேசேதோ ரே, இப்படி இந்த மந்திரங்கள் தொடர்கின்றன. மாலையும் இந்த மந்திரங்கள் தொடரும். இதுவரை யாரும் தொடாத ஒரு தலைப்பை எம்பெருமான அனுகிரகத்தினாலேயும் அடியனுடைய ஆச்சாரருடைய அனுகிரகத்தினாலேயும் சர்வேஸ்வரன் எல்லோரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தினாலும் தொட்டிருக்கிறோம், தொடர்வோம்.